சூர அல் காஃபிரூன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். நபியே, நீர் சொல்வீராக, காஃபிர்களே, நிராகரிப்பவர்களே, நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன். இன்னும் நான் வணங்குகிறவனை நீங்கள் வணங்குகிறவர்கள் அல்லர். அன்றியும் நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்குபவன் அல்லன். மேலும் நான் வணங்குபவனை நீங்கள் வணங்குபவர்கள் அல்லர். உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எனக்கு என்னுடைய மார்க்கம்.